ஸ்ரீகுருப்யோ நமஹ. சுக்லாம்பரதரம் தேவம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வாகீஷாத்யா சுமனஸ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம்நத்வா க்ருதக்ருத்யாஸ்தி ஹூதம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அகண்ட மண்டலாகாரம் வ்யாப்தம் யேன சராசரம் தத் பதம் தர்ஷிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நம. தோர்பிர்வித்தா சதுர்பிஸ் ஸ்படிக மணிமயீமக்ஷ மாலாம் தானா ஹத்தேனங்கேன பத்மம் பிதமபி தசுகம் புஸ்தகம் சாபரேண பாசா குந்தேந்து சங்க ஸ்படிக மணி நிபா பாசமானா சமானா சாமே வாக்தேவதேயம் நிவசது வதனே சர்வதா சுப்ரசன்னா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் யஃ பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகரம். அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே ப்ராதேத சமகல்மஷம் கோஷ்பதீகிருத வாரீஷம் மஷகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அநிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க்ய சிந்தோ சலிலம் சலீலம் யஷோகவன்யம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம் ப்ராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோசனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. வைதேஹி சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகவாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமளம். வாமே பூமி சுதா புரஸ்து ஹனுமான் பச்சாத் சுமித்ரா சுதஹ சத்ருக்னோ பரதஸ்ச பார்ஷ்தளயோர் வாயுவாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்யே நீல சரோஜ கோமலருச்சிம் ராமம் பஜே ஷ்யாமளம். ராமம் ராமானுஜம் சீதாம் பரதம் பரதானுஜம் சுக்ரீவம் வாயுசூனும் ச பிரணமாமி புனஃப் புனஹ. நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் பும்சாம் மஹாபாதகநாசனம் வால்மீகி கிரிசம்பூதா ராமாம்போ நிபிசங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணஹ ஷ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய. பாலகாண்டம் அதுல அகல்யா மோக்ஷம் சாப மோக்ஷம் பர்யந்தம் நம்ம ஸ்ரவணம் பண்ணினோம். மேல்கொண்டு ஸ்ரீராமர் லக்ஷ்மண சகிதமா விஸ்வாமித்ர முனிவருடைய அருள்ல மிதிலா நகரத்துக்கு பிரவேசனம் பண்றார் அந்த சரித்திரத்தை இன்னைக்கு அனுபவிக்கலாம். தத பிராகுத்தராங்கத்வா ராம சௌமித்ரினா சஹ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய யஜ்ஞவாட்டம் உபாகமது. அங்கேந்து ஸ்ரீராமர் சௌமித்ரை கூட்டிண்டு அவரையும் கூட விஸ்வாமித்ரம் முனிவரை பின்தொடர்ந்து யாகசாலையில வந்து எத்தினா. ராமஸ்து முனிஷார்தூலம் உவாச சஹ லக்ஷ்மணஹ சாத்வீ யஜ்ஞ சமிருத்திர்ஹி ஜனகஸ்ய மகாத்மனஹ. அப்போ ஸ்ரீராமர் லக்ஷ்மண சகிதமான முனிஸ்ரேஷ்டத்தை சொல்றார். என்ன சொன்னாராம்? மகாத்மனஹ, மகாத்மாவான ஜனக மகாராஜாவுடைய யாகத்துக்குண்டான ஏற்பாடெல்லாம், யஜ்ஞ சமிருத்திஹி சாத்வீஹீன், யாகத்துக்குண்டான ஏற்பாடெல்லாம் ரொம்ப உத்தமமா இருக்கே அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திர பிரபு அவரை முனிவரை பார்த்து சொல்ல, மேலும் என்ன சொல்றார்? பஹூனீஹ சர்வா சஹஸ்ராணி நானாதேஷ நிவாசினாம் பிராமணானாம் மகாபாக வேதாத்யயனசாலினாம். நானா தேசங்கள்லேருந்தும் பல பல இடத்திலேருந்து இருக்கக்கூடியவா எல்லாரும் வேதங்கள் படித்து கரை கண்டவா பிராமணர்கள் எல்லாரும் இங்க எத்தனை பேர் இருக்கலாம்? சஹஸ்ராணிஹ, நிறைய பகூனி, அநேகம் சஹசிரங்கள், அதாவது 1000 பேர் சொல்லலை, அநேகம் சஹசிரங்கள், அத்தனை பேரும் இங்க வந்து சேர்ந்திருக்கா. ரிஷிவாடாஷ்ச த்ருஷ்யந்தே ஷகடி சத சங்குலாஹ தேசோ விதீயதாம் பிரம்மன் யத்ர வத்ஸ்யாமஹே வயம். அப்படி வந்து சேர்ந்தவா ரிஷிகள் இருக்காளையா, அவளுக்குண்டான பர்ணசாலைகள், ரிஷிவாட்டாகாச்ச அப்படின்னா அவ தங்கக்கூடிய பர்ணசாலைகள், சாமானங்கள் அடங்கி பல பல விதத்துல இங்க காணப்படுறது, கண்ணுக்கு தென்படுறது, அவெல்லாம் வசிக்கக்கூடிய இடமெல்லாம். அப்படி இருக்கிறத இவர் கேக்கிறார், ராமர் கேக்கிறார், பிரம்மன் எத்திரவயம் வச்சியாமகே தேசகா விதீயதாம், நம்மள எங்கேயாக்கும் தங்க போறோம், வச்சியாமகே எங்கேயாக்கும் வசிக்க போறோம், அந்த இடத்தை விதீயதாம் சொல்லுங்கோ, கல்பனை பண்ணுங்கோ என்று கேக்க, அந்த ராமருடைய வார்த்தையை கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் ஒரு இடத்தை காட்டுறார். சலிலாயுதே தேசே நிவேஷம் அகரோத், அதாவது அவ்வளவு ஜனங்கள் திக்கி தரக்கின்ற காலே அங்க அப்படி கூட்டம் எதுவும் இல்லாம பரிசுத்தமான ஜலம், சலிலாயுதேன்னு ரொம்ப பத்திரமா இங்க சொல்றார் வசிஷ்ட முனிவர். என்னது சலிலாயுதே? அதாவது ஜல சௌக்கியமா இருக்கக்கூடிய நடம். அப்போ முனிவர்கள் விஸ்வாமித்ர முனிவர் ஸ்ரீராமச்சந்திர பிரபு லக்ஷ்மணன் சகிதமா இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் எந்த இடத்தை பார்க்கறா? ஒன்னு சுத்தமா இருக்கா பாக்கறா, அடுத்ததோ ஜல சௌக்கியம் இருக்கா. ஏன்னா ஆச்சமனம் போன்ற அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஜலம் அவசியம். அப்போ ஜல சௌக்கியம் உள்ளதான ஒரு பிரதேசத்தை காட்டி கொடுத்து இங்க தங்கலாம்ப்பா, நிவேஷம் நகரோதுன்னு அவ அங்க வசிச்சார். விஸ்வாமித்ரமனு பிராப்தம் ஸ்ருத்வானந்திரபதிஸ்ததாஷதானந்தம் புரஸ்கிருத்ய புரோஹிதமனிந்திதம் பிரத்யுஜகாம சஹசா வினயேன சமன்விதஹ. அந்த ராஜா விஸ்வாமித்ர மகர்ஷியுடைய விஸ்வாமித்ர மகர்ஷியும் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து அந்த ராஜாக்கு. அப்போ உடனேயே சதானந்த மகர்ஷியை கூட்டிண்டு முன்னிறுத்திண்டு, சதானந்தர் அப்படிங்கறது ஒரு முனிவருடைய பெயர், அவரை முன்னிறுத்திண்டு வேகம் அந்த விஸ்வாமித்ர முனிவரை பாக்கிறதுக்காக ராஜாவும் சதானந்த மகர்ஷியும் வந்து எழுந்தருளினார். ரித்விஜோவி மகாத்மானஹ த்வர்க்ய மாதாய சத்வரம் விஸ்வாமித்ராய தர்மேண ததுர் மந்திர புரஸ்கிருதம். மகாத்மாக்களான ரித்விகள் வேகம் விஸ்வாமித்ர முனிவருக்கு அர்க்யத்தை எடுத்துட்டு பக்தியோட மந்திர பூர்வமா பிரதானம் பண்ணினார். சதாம் சாபி முனின் பிருஷ்ட்வா சோபாத்யாய புரோதசஹ யதான்யாயம் தத சர்வைஹி சமாகச்சத் பிரகிருஷ்டவத். அங்க எல்லா புரோஹித்ர சோபாத்யாய புரோதசஹ எல்லா வேத பண்டிதர்கள் ரித்விகள் எல்லாரும் கூடியவர்கள் அந்த முனிவரை வேண்டபடி அவரை பிருஷ்ட்வா அங்க வந்தவாள்லாம் இப்போ வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்கிட்ட நம்ம எப்படி ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் போறது கேட்கலாம், ஒரு டாக்டர்கிட்ட நன்னா பேஷண்ட் எல்லாம் பாக்குறையா கேட்கலாம். அப்போ ஒருத்தருக்கும் தகுந்த மாதிரி பேஷண்டுமே இல்லையோ, அதுக்குதான் சொல்றா யதா நியாயம் அப்படின்னு இங்க சேர்த்திருக்கா. இப்ப புரோஹிதர்கிட்ட பேஷண்ட்னா அதுக்கு ஏத்த மாதிரி, ரித்விகர்கள்ட்ட பேஷண்ட்னா அப்படி. அது மாதிரி அவ வந்து குஷலத்தை கேட்டு தெரிவிச்சு சந்தோஷமா எல்லாரும் கூடி சேர்ந்தார்கள். அத ராஜா முனி சிரேஷ்டம் கிருதாஞ்சலிர பாஷத ஆசனே பகவன் நாஸ்தாம் சகைர்பிர் முனி சத்தமேஹி. அப்புறம் அந்த ராஜா கைய கூப்பிண்டு அருள் பண்றா, சுவாமின் இந்த முனிசிரேஷ்டர்கள் கூட ஆசனே ஆஸ்தாம் இந்த ஆசனத்துல உட்காருங்கோ அப்படிங்கிறார். இத்தனை நேரம் விஸ்வாமித்திர முனிவர் நின்று இருந்தார், உபச்சாரத்தை எல்லாம் சீகரிச்சுண்டு அதுக்கப்புறம் சொல்றா ராஜா உட்காருங்கோ அமருங்கோ அப்படின்னு சொல்றார். ஜனகஸ்ய வச்சுத்வா நிஷசாத மகாமுனி புரோதாரித்விஜஸ்யைவ ராஜா ச சகமந்திரிபிஹி. ஜனக மகாராஜாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த மகாமுனி ஆசனத்தில் அமர்ந்தார். புரோஹிதர்களும் ரித்விகளும் மந்திரிமார் எல்லாரும் கூடமா கூடி சேர்ந்து அந்த ராஜாட்ட எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து இவரும் உட்கார சொல்றா. என்னன்னா இது அதிதி மரியாதை இல்லவா, அவ வந்தா உட்காருங்கோ, அவ உட்கார்ந்த பிறகு அவ சொன்னா நம்ம உட்காரணும் அப்படிதானே. மகாத்மாக்கள் எல்லாம் வந்து அவளுடைய அதிதி மரியாதைன்னா அதுதானே. அதுபடி அவரும் பண்றார். விஸ்வாமித்திர முனிவர் அமர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி அவ எல்லாரும் உட்கார்ந்தானாம். ஆசனேஷு யதா நியாயம் உபவிஷ்டன் சமந்ததஹ திருஷ்டுவா சந்திரபதிஸ்தத்ர விஸ்வாமித்ரமதாப்ரவீத். அப்ப எல்லாரும் அவர் உட்கார மேல அமர்ந்திருக்க எல்லாரும் சுத்துக்கா வட்டக்கா உட்கார்ந்து அந்த சமயம் அந்த ராஜா விஸ்வாமித்திரிட்ட கேக்கிறார். விஸ்வாமித்ரம் அப்ரவீத். விஸ்வாமித்திரிட்ட கேட்டார், என்ன கேட்டாராம் ஜனக மகாராஜா? அத்ய யக்ஞ சமிருத்திர்மே சகலா தெய்வதை கிருதா அத்ய யக்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்ஷனான்மயா. இப்போ என்னுடைய யாகத்துக்கு ஏற்பாடு நடந்துருக்கு, இந்த ஏற்பாடெல்லாம் பரிபூர்ணம் ஆயிற்றது உங்களுடைய தர்சனத்தினால. பகவத் தர்ஷனாத் அத்ய யக்ஞ பலம் மயா பிராப்தம். யாகத்தினுடைய பலன் என்னவோ அந்த பலன் எனக்கு இன்றே கிடைத்து விட்டது. எப்படி அப்படின்னா உங்களுடைய தர்சனத்தினால அப்படின்னு சுவாமின்னு ஜனக மகா மகாராஜா சொல்றார். விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து மேலும் என்ன சொல்றார்? தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவ யக்ஞோப சதனம் பிரம்மன் பிராப்தோஸ்மி முனி பிஸ்ஸஹ. ஹே முனிஸ்ரேஷ்டா சுவாமின், என்னுடைய அடியனுடைய யாகசாலையில முனிவர்கள் எல்லாம் கூட்டிட்டு நீங்கள் எழுந்து அருள் இருக்கேன், அதனாலேயே என்னுடைய மனோரதம் சாதித்தவனாக, அதாவது எனக்கு என்ன ஆசையோ, தன்யஹா அஸ்மி நான் தன்யனானேன், என்னுடைய மனசுல என்ன இருக்கோ அது நிறைவேறித்து மேலும் அனுக்ரஹீதஹா அஸ்மி நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம முன்னாடியும் பார்த்திருந்தோம். அப்பேற்பட்ட வார்த்தை முனிவரை பார்த்து சொல்றார். துவாதசாஹம் து பிரம்மர்ஷே சேஷமாஹுர் மணீஷினஹ ததோ பாகார்த்தினோ தேவான் திருஷ்டுமர்ஹசி கௌஷிக. பிரம்மர்ஷே, இந்த பண்டிதர்கள் எல்லாம் யாக பூர்த்திக்கு வேண்டி 12 நாள் பாக்கி இருக்கு, மேற்கொண்டு 12 நாள் இருக்காம் யாகம் பூர்த்தி ஆகிறதுக்கு. என்னட்டு கௌஷிகா அப்படின்னு கூப்பிடுறா. யார் யார்? விஸ்வாமித்ர முனிவர் அல்லவா, குஷிகருடைய புத்திரர் தானே விஸ்வாமித்ரர். அப்படி கௌஷிகா அப்படின்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹவிர்பாகத்தை இந்த தேவர்கள் எல்லாம் தேவர்களுக்கு தானே இந்த ஹவிர்பாகம் எல்லாம் கொடுக்கறது, அது வந்து காண்றதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அர்ஹனாகும். அர்ஹசி திருஷ்டும் அர்ஹசி முனிவரே, எல்லாம் முடிச்சுட்டு போனா போதும் முடியும்னு சொல்லுவோமே, வந்தாச்சு இருக்கும் எல்லாம் பூர்த்தி ஆயிட்டு போயிட்டு வாருங்க அப்படின்னு சொல்லுவோமே, அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றா. அந்த ஹவிசையும் கொடுக்கறது வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இத்தித்வா முனிஷார்தூனம் பிரகிருஷ்ட வதனஸ்ததா புனஸ்தம் பரிவப்ரச்ச பிராஞ்சலி பிரணதோன்று. இப்படி முனிபுங்கவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பிரசன்ன முகமான அந்த ராஜா கைய கூப்பிண்டு வணக்கத்தை தெரிவித்து அந்த சமயம் விசேஷமான ஒரு கேள்வி கேட்கிறார். இத்தனையும் சொன்னா வந்த வரவாழ்கிட்ட அந்த முனிவர்கிட்ட, நீங்க வந்ததுல சந்தோஷம், என்னுடைய யாக பலனை கிடைச்சு கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இமௌ குமாரௌ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹவதி வீரௌ ஷார்தூல வ்ருஷபாபமௌ. யார பார்த்துட்டா, விஸ்வாமித்ர முனிவர் கூட தனியா வந்திருக்கார், ராமலட்சுமணன் வந்திருக்காரு இல்லையோ, அவளை பார்த்துட்டு கேக்கலா, தேவதுல்ய பராக்கிரமர்களும் ஆனை சிம்மம் அவளுடைய கதி கூட கதியோட இருக்கக்கூடியவரும் நரிக்கும் காளைக்கும் ஒத்த திருடகாயன் திருடமான காயன் காயம் இருக்கக்கூடியவரும் பத்மதளம் போன்ற விசால நேத்திரங்களுடையவரும் வாழ் வில்லு எல்லாம் தரிச்சுண்டு எல்லாம் வச்சுண்டு இருக்கக்கூடிய அழகான அஸ்வினி தேவர்களுக்கு ஒத்தவர்களாக இருக்கக்கூடியவரும் எவ்வன தசையெடுத்த ராஜா குமாரர்கள் தேவலோகத்திலேந்தே பாக்கியத்துக்காக இந்த பூமியில எழுந்தருளி இருக்கிற மாதிரி ரெண்டு தேவர்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், தாமரை பூ மாதிரி அழகான விடர்ந்த நேத்திரங்கள் புண்டரீகாட்சனா இருக்கக்கூடியவர், உத்தமமான ஆயுதங்களை ஏந்தினவன், பத்தகோதாம் குஜீத்ராணோ கட்கவந்தோ வாழ் ஏந்தினவன், அதி தேஜஸ்வியான பார்ஷ்வங்களை ஏந்தினவர், அக்னியில இருந்து பிறந்த ஸ்கந்த விசாகர்களை மாதிரி வீரர்களா இருக்கார்கள், சௌந்தர்யத்துல சௌந்தர்ய ஐஸ்வர்யாதி குணங்கள் எல்லாம் தெகஞ்சு இருக்கக்கூடிய இவர்கள் கண்ணுக்கு திருஷ்டி சித்தாபஹாரினோ. எப்படி அழகா சொல்றாரு, திருஷ்டி சித்தாபஹாரினோ, நயனங்களையும் சித்தத்தையும் நம்மளுடைய கண்களையும் சித்தத்தையும் திருடுவனா இருக்கக்கூடியவர், அஸ்மாகம் குலம் பிராகாசியம் மாம் உத்தர்த்தம் இஹ, எங்களுடைய குலத்துல கீர்த்தியை நிலைநாட்டக்கூடியவரும் இப்படி எழுந்திருக்கக்கூட இந்த ரெண்டு பேர் எப்படி நடந்து கதம் பத்யாம் இஹ பிராப்தோ, எப்படி நடந்து இங்க வந்தா முனிவரா, எந்துக்காக கிமர்த்தம் கசியவாத்தே பத்ரம், எதை உத்தேசம் பண்ணிட்டாக்கும் இங்க வந்திருக்கா என்று சொல்லுங்கோ அப்படின்னு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவையும் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமியையும் பார்த்துட்டு இவா ரெண்டு பேர் யார் அப்படின்னு அவளை பத்தி, அதாவது ஒருத்தரை பார்த்தா அவ எப்பேற்பட்டவா அப்படிங்கறது நம்மளுக்கு ஆல்ரெடி மைண்ட்ல ஒன்னு ஒரு பிக்சர் கிடைச்சோடும், அத வந்து அசாத்தியமா ராமரையும் லக்ஷ்மணையும் நல்லா விவரணம் விஸ்தாரமா சொல்லிவிட்டு இவா எதுக்காக இங்க வந்திருக்கா, யார் இவர்கள், என்ன வாக்கும் உத்தேசம் அப்படின்னு நீங்க சொல்லித்தாங்கோ அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவரை பார்த்து இந்த ராஜா கேக்குறா. மேலும் சொல்றா தீரலை அவர் சொல்றது, வராயுததரவு வீரவு கத்திய புத்திரவு மகாத்மனஹ பூஷயந்தாவிமம் தேசம் சந்திர சூரிய நிபாம்பரம், உத்தமமான ஆயுதங்களை ஏந்தின் இருக்கா, பிரசித்தி அடைந்த சந்திர சூரியர்கள் ஆகாயத்துல எப்படி இருப்பாளோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணப்பட்ட க்ஷத்ரிய ஜாதி சின்னத்தோட காக்க பக்ஷதரவு, அதாவது க்ஷத்ரிய ஜாதியில பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாலே தெரியறது, திருடகாத்திரர்களா இருக்கார்கள். மேலும் ஒன்னுக்கு ஒன்னு, அதாவது ஸ்ரீராமரா ஸ்ரீலக்ஷ்மணா அப்படின்னு பாக்கிறத ரெண்டும் ஒப்பான சாதிருஷ்யமா இருக்கக்கூடிய மகாத்மாக்களா இருக்கார்கள். இவாளுடைய அப்பா வாரு மகாத்மானஹா புத்திரவு, யாருடைய புத்திரர்கள் இவர்கள், வாஸ்தவம் என்னது அப்படின்னு கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு விண்ணப்பிச்சார். தஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா ஜனகஸ்ய மகாத்மனஹ நிவேதயன் மகாத்மானோ புத்திரோ தசரதஸ்ய தூதௌ, மகாத்மாவான அந்த ஜனக மகாராஜாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த ரெண்டு மகாத்மாக்களும் தசரத சக்கரவர்த்தியோடைய புத்திரர் அப்படின்னு முதல்ல தெரிவிக்கிறாரா, நிவேதயது தெரிவித்தார், என்னது மகாத்மானோ புத்திரோ தசரதஸ்யதௌ, இத்தனை கல்வி கட்டதும் முதல்லே தசரதருடைய புத்திரர் அப்படின்னு சொல்றார். மேலும் என்ன சொல்றார், சித்தா ஆசிரம நிவாசம் ச ராட்சசானாம் வதம் ததா தச்சாகமனம் அவ்யக்ரம் விசாலாயாச்ச தர்சனம் அஹல்யா தத்தர்சனம் செய்வ கௌதமேன சமாகமம் மகாதனுஷி ஜிக்ஞாசாம் கர்த்துமாகமனம் ததா ஏதத் சர்வம் மகாதேஜா ஜனகாய மகாத்மனே நிவேத்ய விரலாமாத விஸ்வாமித்ரோ மகாமுனி. அதாவது என்ன சொல்றா, சித்தாசிரமத்துல எங்கூடதான் வந்தா சித்தாசிரமத்துல வசித்து அதேபடி என்னுடைய யாகத்துக்கு ராட்சசர்களால அபாயம் இருந்திருந்து அந்த ராட்சசர்களையும் வதம் பண்ணி, மேலும் அது கழிஞ்சு விசால நகரம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அகல்யா தர்சனமேவ அகல்யாக்கு தர்சனத்தை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் கௌதமேன சமாகமம், கௌதம முனிவர் சேர்ந்ததும் ததா மகாதனுஷி ஜிக்ஞாசன், அது மாதிரி மகத்தான வில்லோட வில்லை பத்தி உண்டான அந்த சரித்திரத்தை சொன்னதும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டதும், ஆகமனம் அப்படி இங்க வந்து எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் யார்கிட்ட சொல்றார், ஜனக மகாராஜாவிட்ட தெரிவித்தார். அப்படின்னு அந்த சர்க்கம் பூர்த்தி ஆவருது. இத்யாஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே பஞ்சாஷத் சர்கா ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அப்படி 50வது சர்க்கம் பூர்த்தி. மேலும் 51வது சர்க்கத்துல விஸ்வாமித்ர முனிவர் வந்து யாரு எப்பேற்பட்டவர் அப்படின்னு ஜனக மகாராஜாவே சொல்றார். அது என்னது பார்க்கலாம். தஸ்ய தத் வசனம் ஸ்ருத்வா விஸ்வாமித்ரஸ்ய தீமதஹ ஹ்ருஷ்டரோ மஹா தேஜாஹ சதானந்தோ மஹா தபாஹ கௌதமஸ்ய சுதோ ஜ்யேஷ்டஹ தபசாத்யோதித பிரபஹ ராமசந்தர்ஷனா தேவ பரம் விஸ்மயமாகதஹ. மஹா தேஜஹ, பயங்கரமான காந்தி இருக்கக்கூடிய தபஸ்னாலே ஜொலிக்கக்கூடிய மகா தபஸ்வியும், கௌதம மகர்ஷியோடைய மூத்த புத்திர, கௌதமஸ்ய ஜேஷ்டஹ சுதஹ, கௌதம மகர்ஷியோடைய மூத்த புள்ளை ஆயிருக்கக்கூடிய சதானந்த மகர்ஷி இல்லவா, நம்ம வந்து முன்னாடி சொல்றத ஜனக மகாராஜா சதானந்த மகர்ஷியும் கூட்டிட்டு முன்னிறுத்தின்றுதான் விஸ்வாமித்ர முனிவரை பூஜை பண்ண வந்தார்னு சொன்னோமே. அந்த சதானந்த முனிவர் யார் அப்படின்னா, அஹல்யா தேவிக்கும் கௌதம மகர்ஷிக்கும் பிறந்த மூத்த புள்ளை சதானந்த மகர்ஷி. இந்த சதானந்த மகர்ஷி இதை கேட்டு இருக்காரே இல்லையோ, கேட்டு அந்த தீமானான விஸ்வாமித்ர முனிவருடைய வார்த்தையை கேட்டு ஆச்சரியம் கொண்டார். ஆஹா ஆஹா, ராம தர்சனத்தினால சந்தோஷம் அடைந்து புலகாங்கிதனானார், அதாவது மயிர்கூச்சம் ஏற்பட்டுதான் அவருக்கு. சதௌ நிஷன்னௌ சம்ப்ரேக்ஷ்ய சுகாசீனௌ நிருபாத்மஜௌ சதானந்தோ முனி ஸ்ரேஷ்டம் விஸ்வாமித்ரமதா ப்ரவீத். அந்த சதானந்த முனிவர் அத்தியாச்சரியப்பட்டு விஸ்வாமித்ரவர்கிட்ட கேட்கிறார், முனிவர்கிட்ட கேட்கிறார், என்ன கேட்டார், முனிஸ்ரேஷ்டா அதாவது என்னுடைய அம்மா ஆறு அகல்யா மாதா, அபிசா முனிஷார்தூல மம மாதா யசஸ்வினி தர்ஷிதா ராஜபுத்ராய தபோ தீர்க்கம் உபாகதா. கீர்த்திமதியா இருக்கக்கூடியவள், தீர்க்க காலம் நிறைய தீர்க்கம் தபஹா நிறைய காலம் தபஸா இருந்தவள், அப்பேற்பட்ட என்னுடைய அம்மா அம்மா ராமரை பார்த்துட்டாரா, இந்த ராஜகுமாரரை பார்த்துட்டாரா, அபி ராமே மகா தேஜோ மம மாதா யசஸ்வினி, திருப்பி சொல்றா யசஸ்வியான புகழை ஆர்ந்தவளான என்னுடைய அம்மா, எல்லா சர்வதேகினாம் பூஜார்கே ராமே அப்படிங்கிறார். ராமர் எப்பேற்பட்டவர்னா, எல்லா பிராணிகளும் வணங்கத்தக்கதான ஒரு யோக்கியதை இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை பார்த்து அவருக்கு வேண்ட உபசாரத்தை பண்ணினாளா என்னுடைய அம்மை அப்படின்னு கேட்கிறார். பூஜா அப்படி உபாகரத்து ராமரை பார்த்ததும் ஏதோ ஆச்சரியத்துல, உபசாரம் எல்லாம் பண்ணாம இருக்கலையே பண்ணினாலே இல்லையோ அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த சதானந்த மகர்ஷி. அபி ராமாய கதிதம் யதாவிருத்தம் புராதனம் மம மாதுர் மகா தேஜா தெய்வேன யதனுஷ்டிதம். மகா தேஜஸ்வியா இருக்கக்கூடியவரே என்னுடைய அம்மா வந்து ஏதோ தெய்வேன யத் அனுஷ்டிதம், ஏதோ விதியினால உண்டான இந்த முன் நடந்த சங்கதி எல்லாம் நீங்கள் ஸ்ரீராமர்கிட்ட சொன்னேளோ, என்னத்தினால இப்படியெல்லாம் ஆச்சு அப்படிங்கறது ஸ்ரீராமர்கிட்ட தெரிவித்தேளோ. அபி கௌஷிக பத்ரம் தே குருணா மம சங்கதா மாதா மம முனி ஸ்ரேஷ்ட ராமசந்தர்ஷனாதிபா. முனிவரா குஷிகபுத்ரா, உங்களுக்கு நல்லது உண்டாகட்டும், என்னுடைய அம்மா ஸ்ரீ ராம தர்சனத்தினால ராம தர்சனம் ஏற்பட்டதே, என்னுடைய அப்பாவும் வந்து இருந்தாலே இல்லையோ, மம குருணா அபி சங்கதா, இந்த குருணா அப்படிங்கறது அப்பா அப்பா அப்படிங்கிற சப்தம் அர்த்தமாகிறது. ஸ்ரீ ராம தர்சனம் பார்த்ததுனால என்னுடைய அப்பாவும் வந்து சங்கமம் ஏற்படும் அப்படிங்கறது சத்தியமாச்சே இல்லையோ. அபிமே குருணா ராம பூஜித குஷிகாத்மஜ இஹாகதோ மகா தேஜா பூஜாம் பிராப்தோ மகாத்மனஹ. குஷிகபுத்ரா, என்னுடைய அப்பா வந்து இந்த மகா தேஜஸ்வியான ஸ்ரீராமரை சத்காரம் பண்ணினாலா உபச்சாரம் பண்ணினாலா திருப்பி கட்டுக்கிறா, அதாவது அம்மா பண்ணினாலா கட்டுண்டா, இப்ப அப்பா வந்ததும் கௌதம முனிவர் வந்து ஸ்ரீராமருக்கு உபச்சாரம் பண்ணினாளா. அபி சாந்தேன மனசா குருர்மே குஷிகாத்மஜ இஹாகதேன ராமேன பூஜிதேன அபிவாதிதா. அதாவது என்னோட ஸ்ரீராமர்ட்ட என்னுடைய அப்பா பேசினாளா, என்னுடைய அம்மா பேசினாளா, கோபம் நீங்கித்தா, சாந்தேன, அதாவது கோபம் நீங்கி சமாதானப்பட்ட என்னுடைய அப்பா ராமர்ட்ட பேசினாளா அப்படின்னு கேட்டுக்கிறா, ஒவ்வொன்னா ஆராய்ஞ்சுக்கிறா. அவருடைய வார்த்தையை கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் சதானந்த மகர்ஷிட்ட பதில் சொல்றார். என்ன சொன்னார்? நாதிக்ராந்தம் முனி சிரேஷ்ட யத் கர்த்தவ்யம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவே நேவரேணுகா. ஆஹா முனீந்திரா, நான் இங்க இருக்கேனே, அவளுக்குள்ள நான் இருக்கேனே, அதனால எல்லாம் விதிப்படி அதிக்ராந்தம் எதுவுமே தப்பாமல் நன்கு கிருதம் மயா கிருத்தம் என்னால செய்யப்பட்டதுப்பா, எந்த குறைவும் இல்லாமல். மேலும் என்ன சொல்றா? பார்கவேன ரேணுகா, எதுக்கு இந்த பார்கவரையும் ரேணுகா தேவியையும் இங்க இருக்கிறா அப்படின்னா, என்ன அர்த்தம்? பார்கவ முனிவரும் ரேணுகா தேவியும் திருப்பி எப்படி தர்மபத்னியா அந்த திருப்பி அவ சேர்ந்தாலோ அதே மாதிரி உன்னுடைய அப்பா அம்மா சேர்ந்தாருப்பா அப்படின்னு விஸ்வாமித்ர முனிவர் சொல்றா. அது என்ன கதை அப்படின்னா, ஜமதக்ன மகர்ஷி ரிஷிகன் அப்படிங்கிற சத்தியவதியில பிறந்த புத்திரனாக்கும் ஜமதக்னி மகர்ஷி. அந்த ஜமதக்னி மகர்ஷியோடைய மனைவி ரேணுகா, ரேணுகா தேவி, அவள் இருவர்களுக்கும் அஞ்சு புத்திரன்களாக்கும் உண்டானா. லாஸ்ட் புத்திரனாக்கும் பரசுராமர். அப்படி இருக்கிறத ஒரு சமயம் ரேணுகா தேவி நதியில போய் ஜலத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு இவர் சொல்ல, அந்த ரேணுகா தேவியும் நதியில போய் ஸ்நானம் பண்ணி அப்படி ஜலத்தை எடுக்கிற சமயத்துல ஆகாயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு கந்தர்வ மிதுனத்தை பார்த்து மனசு கொஞ்சம் சஞ்சலம் ஏற்பட்டது. அதனால கணவரான இந்த ஜமதக்னி மகர்ஷிக்கு கோபம் ஏற்பட்டது. பரிசுத்த எல்லாம ஆயிட்டாள் ரேணுகா தேவி அப்படின்னு கோபப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அம்மையை வதம் பண்ணு, அம்மையை கொன்னுடு அப்படின்னு சொல்றத அந்த குட்டிகள் யாருமே பண்ணலை. லாஸ்ட் பரசுராமரை அழைச்சிட்டு வந்து, பரசுராமா என்னுடைய ஆத்மியை நீ நிறைவேற்று, என்ன ஆத்மியை சொல்லுங்கோ அப்படின்னு கேக்கிறத, நீ வந்து அம்மையை இந்த ரேணுகா தேவியை வதம் பண்ணு, வெட்டி முறுத்தி விடு அப்படின்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பரசுராமர் அம்மாவை வெட்டி போடுறா. அந்த சந்தோஷம் இவருக்கு, என்ன சந்தோஷம்? என்னுடைய பேச்சு கேட்டானே என்னுடைய புத்திரன் அப்படின்னு ஜமதக்னி மகர்ஷிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த சமயம் உனக்கு என்ன வரம் வேணாலும் கேட்டுக்கோ அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்லறது, அந்த பரசுராமர் என்ன கேட்டா தெரியுமோ? என்னுடைய அம்மாவை திருப்பி கிடைக்கணும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டார். அதாவது அப்பாவோட பேச்ச நிறைவேற்றின மாதிரியும் ஆச்சு, அம்மாவை திருப்பி கிடைச்சா மாதிரியும் ஆச்சு. அப்படி புத்திசாலியான அந்த பரசுராமர் அப்படி கேட்டதும் அம்மா ரேணுகா தேவி திருப்பி வர, ரேணுகா தேவியும் ஜமதக்னி மகர்ஷியும் திரும்பி சேர்ந்தார்கள். குழந்தைகளும் சந்தோஷமாக இருந்தார்கள். இது சரித்திரம். அப்போ எப்படி அந்த ஜமதக்னி மகர்ஷியும் ரேணுகா தேவியும் சேர்ந்தாலோ, அதான் பார்கவேன. ஏன் பார்கவன்னா பிருகு வம்சத்துல பிறந்தவர் ஜமதக்னி மகர்ஷி. அதனால அந்த ஜமதக்னி மகர்ஷி கூட ரேணுகா தேவி எப்படி சேர்ந்தாலோ அதே மாதிரி உங்களுடைய தர்ம பத்தியும் சேர்ந்தா, அதாவது உங்களுடைய அம்மா அகல்யா தேவியும் சேர்ந்தாப்பா அப்படின்னு சொல்றார். அந்த விஸ்வாமித்ரருடைய வார்த்தையை கேட்டு மகா தேஜஸ்வியான சதானந்த முனிவர் வந்து சந்தோஷம் ஆயிற்றுது அப்படின்னு சந்தோஷத்தோட ஸ்ரீராமரை பார்த்து சொல்றார். ராமா ஸ்வாகதம் தேனர சிரேஷ்ட திருஷ்டியா பிராப்தோசி ராகவ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய மகர்ஷிம் அபராஜிதம். இப்ப சதானந்தம் இவர் ராமரை பார்த்து சொல்றார். என்ன சொன்னார்? ஸ்வாகதம் ராகவா நரசிரேஷ்டா, ஸ்வாகதம் வாங்கோ அப்படின்னு சொல்லி, எங்களுடைய பாக்கியம்தான் நீங்க வந்தது அப்படின்னு சொல்ல, மேலும் விஸ்வாமித்ரம் இவர் மனசுனால பல பல விஷயங்கள் பண்ணியிருக்கா. அதாவது நீங்கள் வந்து விஸ்வாமித்ர முனிவரை முன்னிட்டு வந்திருக்கேன், அவருடைய ஐஸ்வர்யம் ஜோதிஷோட இருக்கக்கூடிய மகா தேஜஸ்வி அவர், அவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் ஹிதமா பண்ணக்கூடியதா இருக்கு, அப்பேற்பட்ட விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, நாஸ்தி தன்யதரோ ராமஹ தத்தோன்யோ புவி கஷ்டன கோப்தா குஷிக புத்திரஸ்தே ஏன தப்தம் மகத்தபஹா. ஹே ராமா, அதிகோரமான தபஸ் பண்ணியிருக்கார் இந்த குஷிக புத்திரர். விஸ்வாமித்திரர் பத்தி ராமர்கிட்ட சொல்றார். மேலும் உங்களுடைய அப்பா தே கோப்தாஹா, உங்களுடைய அப்பா வந்து அப்படியே கண்ணுக்கு கிருஷ்ணமணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்துட்டு வந்தார்கள் இவர். அப்பேற்பட்ட பாக்யசாலியாக்கும் இந்த உலகத்திலேயே இவரை மாதிரி விஸ்வாமித்ர முனிவரை மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டார். ூயமிமி கௌஷிகஸ்ய மகாத்மனம் யதா தத்துவம் தன்மே நிகழ்ணு. மகாத்மாவான குஷிகாத்மனுடைய சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு நான் சொல்லித்தரேன் ராமா, கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, ராஜா பூதேஷ தர்மாத்மா தீர்காலம் அறிந்த மகா தர்மஜ்ஞ கிருத்த வித்யா வித்யஸ்ச பிரஜானாம் சஹிதே ரதஹ. இந்த தர்மசீலன் நிறைய தர்மங்களை தெரிந்தவர், அறிந்த மகா சத்ருக்களை அடக்கினவர், கிருத வித்யாச்ச சகல வித்தியைகளையும் அபியாசம் பண்ணினவர், பிரஜானாம் ஹிதே பிரஜைகளுடைய நன்மைக்காக ஸ்ரத்தையோட இருந்த ஒரு ராஜாவா இருந்தார். அதாவது விஸ்வாமித்ர முனிவர்னு சொல்றோமே, முன்னாடி காலத்துல யாரா இருந்தார், ராஜாவா இருந்தார்பா ராமா அப்படின்னு சொல்றார். பிரஜாபதி சுதச்சாசி குஷோ நாம மகிபதி குஷஸ்ய புத்ரோ பலவான் குஷநாப சுதார்மிக. பிரஜாபதியுடைய புத்திரனாக குஷன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார். குஷ மகாராஜாவுடைய புத்திரன் பலவான் அதி தர்மசாலி குஷநாபன் அப்படிங்கிற ஒரு ராஜா. அந்த குஷநாப புத்திரன் தான் காதி அப்படிங்கிற ராஜா. திரிலோக பிரசித்தமா இது இந்த விஷயம் வந்து மூணு உலகத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம். மகா தேஜஸ்வியும் மாமுனி சிரேஷ்டனுமான விஸ்வாமித்ர மகர்ஷி யாருடைய புத்திரர், காதி மகாராஜாவுடைய புத்திரர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த வம்சம் இல்லவா, நம்ம முன்னாடியே இந்த சரித்திரம் பார்த்திருந்தோம், அது சுருக்கமா இப்ப ராமருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விஸ்வாமித்ரோ மகா தேஜா பாலயா மாசமேதினீம் பகுவர்ஷ சஹஸ்ராணி ராஜா ராஜ்யமகாரயத். மகாபிரபாவயுக்தனான விஸ்வாமித்ரர் ராஜாவாக இந்த பூமியை பரிபாலித்தார். இந்த விஸ்வாமித்ர முனிவர்னு சொன்னோமே அது ராஜாவா இருந்தார். அவர் இந்த பூமியை நன்கு பரிபாலித்தார். எத்த வருஷம், பகு வருஷ சஹஸ்ராணி, நிறைய பலாயிரம் ஆண்டுகள் ராஜ்யம் அகாரது ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருந்தாப்பா. கதாச்சித்து மகா தேஜா யோஜயித்வாவரூதினீ அக்ஷௌஹினீ பரிவிருத்தா பரிசக்ராமமேனீ. ஒரு சமயம் மகா தேஜஸ்வியான அவர் சைன்யத்தை எல்லாரையும் திரட்டிட்டு, என்ன சைன்யம், அக்ஷௌஹினி பரிவிரதா. அக்ஷௌஹினி அப்படின்னா என்னது அப்படின்னா 21,870 அதாவது 21,870 அப்பேற்பட்ட ரதங்கள், அத்தனையும் யானைகள், அதுக்கு 3 இரட்டி குதிரைகள், அதோடு 5 இரட்டி காளைகள் அடங்கின ஒரு சேனை தான் அக்ஷௌஹினி அப்படிங்கிறது. அத்தனையும் சேனை சூழப்பட்டவனாக இந்த பூமியை பூரா சுத்தி வந்தாராம். யாரு, விஸ்வாமித்ர ராஜா. எதெல்லாம் சுத்தி வந்த, நகராணி சராஷ்டிராணி சரிதஸ்தாகினி ஆசிரமான் கிரமசோ ராம விசரண்ணா ஜகாம வசிஷ்டஸ்யாஶ்ரமபதம் நானா புஷ்பஃலத்ருவம் நானா மிருககணாகீர்ணம் சித்தசாரண சேவிதம் தேவதானவகந்தர்வைஹி கிண்ணரைருபசோபிதம் பிரசாந்தஹரிணாகீர்ணம் த்விஜசங்கநிஷேவிதம் அப்படின்னு எங்கெல்லாம் சுத்தி வந்தார் அப்படிங்கிற கணக்கு எடுக்கிறார். எங்கெல்லாம், நகராணி நகரத்துல, ராஷ்டிரத்துல, நாடுகள்ல, நதிகள்ல, சரிதாச்ச கிரீந்ததா மலைகளை சுத்தி வந்தார். ஆசிரமான்கிரமஷா ஆசிரமங்கள் எவ்வளோ, ஒவ்வொன்னா என்னெல்லாம் ஆசிரமங்கள் இருக்கோ ஒவ்வொன்னா சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். மேலும் அந்த விஸ்வாமித்ர ராஜா வந்து பல பல நானா புஷ்ப பலத்ருமம் பல பல பூக்களும் பழங்களும் மரங்களும் நிறைந்ததான பல பல நானா மிருககணா கீர்ணம் பல பல மிருகங்கள் கூட்டம் கூட்டங்களா நிறைஞ்சிருக்கக்கூடிய சித்தசாரண சேவிதம் சித்தர்களும் சாரர்களும் ஆசிரயமா இருக்கக்கூடிய தேவ தானவ கந்தர்வை, தேவர்களாலையும் தானவர்களாலையும் கந்தர்வர்களாலையும் கிண்ணரை உபசோபித்தம், கிண்ணர்களாலையும் சோபிக்கப்படக்கூடிய பிரசாந்த ஹரிநாகீர்ணம், அதிசாந்தமான மான்கள் எல்லாம் திங்கின, த்விஜ சங்கனிஷேவிதம், பிராமண கோஷ்டிகள் எல்லாம் சேவிக்கக்கூடிய பிரம்மர்ஷி கண சங்கீர்ணம், தேவர்ஷி கண சேவிதம், பிரம்மர்ஷிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடியது, தேவர்ஷி கணங்களால் சேவிக்கப்பட்டது. புராணைகி தாபசைகி சித்தைகி, நிறைய காலம் கழிந்தவர்கள் எல்லாரும் நிரந்தர காயக்லேஷம் பண்ணிட்டு இருக்கவரும், தபசித்தியை அடைஞ்சவாளும், அக்னிக்கு துல்லியமா இருக்கக்கூடியவர்களும் ஆன மகாத்மாக்களும், வாலகில்யைகி வாலகில்யர்கள் அப்படிங்கிற ரிஷிகள்னாலையும், வைகானசைகி சேவ வைகானசர் அப்படிங்கிற முனிவர் முனிவர்களாலையும், இது கூடாம வேற என்னலாம் தெரியுமோ, அபக்ஷைகி வாயு பக்ஷைகி சீர்ணா சீர்ண பிரண்ணா சனை ததா பல மூல சனை தாந்தேகி ஜிதரோஷைகி ஜிதேந்திரியைகி. மேலும் ஜலத்தை மட்டும் சாப்பிடுறவா அபக்ஷைகி, வாயு பக்ஷைகி அப்படின்னா அது காற்று மட்டும் சாப்பிடுறவா, சீர்ண பிரண்ணாசனை அதாவது பழுத்து விழுந்த இலைகள் இருக்குமே அதுல எந்த சத்தும் இருக்காது அதை சாப்பிட்டோம்னா, அதை மட்டும் சாப்பிடுறவா, பல மூலாசனைகி காய்கள் மட்டும் சாப்பிடுறவா, மேலோ தாந்தைகி மனசை நிகிரகம் பண்ணினவா, ஜித ரோஷைகி கோபத்தை அடக்கினவா, ஜிதேந்திரியைகி இந்திரியங்களை ஜெயித்தவா, ஜப ஹோம பராயணைகி ஜப ஹோமங்கள் எல்லாம் ரொம்ப ஆசையோடு இருக்க ரிஷிகள், அப்படி எல்லாங்கும் விளங்கி உபசோபிதம் சோபித்தன் இருக்கக்கூடிய வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு வசிஷ்டஸ்யாஸ்ரமபதம் ஆஜகாம. அதாவது இத்தரையும் சொன்னோமே, இதெல்லாம் வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமம் எப்படி இருந்தது அப்படிங்கறதுக்காக இத்தரையும் சொன்னோம். அப்பேற்பட்ட வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு யாரு வந்தார், விஸ்வாமித்திர ராஜா வந்தார். அது எப்படி இருந்ததா, ஆசிரமபதம் அபரம் பிரம்மலோகம் இவததர்ஷ. அந்த வசிஷ்ட முனிவருடைய அந்த ஆசிரமம் பிரம்மலோகம் தான், இன்னொரு பிரம்மலோகம்னா எது அப்படின்னா இதுதான் அப்படின்னு அந்த வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்தை அப்படியே ததர்ஷஹ பார்த்தாராம் விஸ்வாமித்ர ராஜா அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்யாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே ஏகபஞ்சாஷத் சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் அவருடைய உபசாரம் எப்பேற்பட்டது அப்படின்னு அடுத்த சர்க்கத்துல, சதிருஷ்ட்வா பரம பிரீதோ விஸ்வாமித்ரோ மகாபலஹ பிரணதோ வினயா த்வீரோ வசிஷ்டம் ஜபதாம்பரம் அதிசக்திமான் மகாபலஹ. எல்லாவனாலையும் கொண்டாடப்பட்டவரான அந்த விஸ்வாமித்ர மகாராஜா ராஜா அல்லவோ, அந்த ராஜா வந்ததும் வசிஷ்ட முனிவரை பார்த்து சந்தோஷத்தோட வினயாத் பிரணதா வினயத்தோட நமஸ்காரம் பண்ணினாராம். ஸ்வாகதம் தவ சேதி உக்தோ வசிஷ்டேன மகாத்மனா ஆசன் சாஸ்ய பகவான் வசிஷ்டோ வியாதி தேச. மகாத்மாவான வசிஷ்ட முனிவரால அங்க வந்திருக்க கூடிய அந்த ராஜாக்கு நன்கு உபச்சாரம் பண்ணினாராம். அதுக்கப்புறம் ஒரு அஸ்ய ஆசனம் வியாதி தேச, ஆசனத்தை கொடுத்து உட்காருங்கோ அப்படின்னு சொன்னாராம். உபவிஷ்டாய சததா விஸ்வாமித்ராய தீமதே யதா நியாயம் ரிஷிவரஹ பல மூலம் உபாஹரது. உட்கார்ந்ததுக்கு பிறகு மேதாவியான விஸ்வாமித்ர மகாராஜாக்கு என்ன சொல்றார் அந்த மகர்ஷி சிரேஷ்டன், சாஸ்திரப்படி கந்தக மூல பலாதியான பழங்கள் பழங்கள் எல்லாம் கொடுத்து சத்காரம் பண்ணினா, சாப்பிடறதுக்கு கொடுத்தா. பிரதிகிரஹ்ய சதாம் பூஜாம் வசிஷ்டா திராஜ சத்தம தபோக்னிஹோத்ர சிஷ்யேஷு குஷலம் பரியவ்ருச்சத. அப்போ அந்த ராஜா மகா தேஜஸ்வியான அந்த மகா விஸ்வாமித்ர மகாராஜா வசிஷ்டருடைய உபச்சாரத்தை நன்கு எடுத்துண்டார். மேலும் அவ குஷலம் கேக்குறா, எப்படி இருக்கேள், தபசு அக்னிஹோத்திரம் சிஷ்யர்கள் பத்தி எல்லாம் கேட்டுண்டார். ஆசிரமத்துல இருக்கக்கூடிய விருட்சங்கள் வனஸ்பதிகனே, ஆசிரமத்துல இருக்கக்கூடிய விருட்சங்களை பத்தி அந்த க்ஷேமத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டார். வசிஷ்ட முனிவரும் ராஜசிரேஷ்டாவுடைய ராஜருடைய அந்த விஸ்வாமித்ர ராஜருடைய விசேஷங்கள் எல்லாம் கேட்டுண்டு க்ஷேமமா அப்படின்னு எல்லாம் கேட்டுண்டு அவ ரெண்டு பேரும் பேசிந்தா. சுகோபவிஷ்டம் ராஜானம் விஸ்வாமித்ரம் மகாதபாஹா பப்ரச்ச ஜபதாம் ஸ்ரேஷ்டோ வசிஷ்டோ பிரம்மண சுதாம். சுகமான ஆசனத்துல உட்கார்ந்து விஸ்வாமித்ர மகாராஜா மகா தபஸ்வியான மந்திர ஜபத்தினால உத்தமமான பிரம்மபுத்திரனான அந்த வசிஷ்ட மகர்ஷி அந்த ராஜாவுடைய விசேஷங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுண்டு ஆனந்தம் கொண்டார். கச்சித்தே குசலம் ராஜன் கச்சித் தர்மேன ரஞ்சயன் பிரஜா பாலயசே ராஜன் ராஜவித்தேன தார்மிகே. நியாயமான தனம் ராஜவித்தேன, அதாவது நியாயமான தனம் அடைய கிடைக்கிறதே, நல்ல வழியில செலவாகிறதே இல்லவா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் போராது, அது நியாயமான வழியில நம்ம செலவழிக்கிறோமா அப்படிங்கறதுலயும் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். அப்ப அப்பேற்பட்ட ராஜ்ய கிருத்தியங்கள் எல்லாம் நன்கு நடக்கிறதா காப்பாத்தப்படுறதா, பாளையத்தே கச்சிது காப்பாத்தப்படுறதா அப்படின்னு எல்லாம் கேட்டு, கச்சித்தே சம்பிருதா பிருத்தியா கச்சித் திஷ்டந்தி சாசனே கச்சித்தே விஜிதா சர்வே ரிபவோ ரிபுசூதன. உங்களுடைய சம்பிருதா பிருத்தியாக, அதாவது உங்களுடைய பிருத்தியர்கள் நன்னா போற்றப்படுறாளா, அவ வந்து உங்களுடைய கல்பனைக்கு அடங்கி கீழடங்கி நிக்கிறாளே இல்லையோ, சத்ரு மர்தனா உங்களுடைய சத்ருக்கள் எல்லாம் நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கே இல்லையோ, யாரும் சத்ருக்கள் இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்கே இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அவருடைய என்னெல்லாம் கேட்டார் அப்படிங்கிற கேள்விகளை அழகா ஸ்லோகப்படுத்தி சொல்றார். கச்சித் பலேஷு கோஷேஷு மித்ரேஷு ஜபரம் தப குஷலம் தேனர வியாக்ர புத்திர பௌத்ரே ததானக. குற்றமற்றவனான புருஷ சிம்ஹா நரவியாகிர அப்படின்னு விஸ்வாமித்ர ராஜாவை பார்த்து கேட்கிறார். உங்களுடைய பலேஷ் உங்களுடைய பலம் என்னது, ராஜாவுடைய பலம் சதுரங்க சேனம்லவா, அந்த சங்கடிய பத்தி எல்லாம் கேட்டுண்டு, பின்ன கோஷேஷு அப்படின்னு தனமெல்லாம் ஒழுங்கா வரதா, பண்டாரமான விஷயம் பண்டார விஷயங்கள் எல்லாம் நல்லா நடக்கிறதா, அனுகூலமா இருக்கா, மேலும் உங்களுடைய புத்திர பௌத்திர விஷயத்தை பத்தி எல்லாம் க்ஷேமத்தை கேட்டு தெரிஞ்சுண்டார். சர்வத்ர குஷலம் ராஜா வசிஷ்டம் பிரத்யுதாஹரத் விஸ்வாமித்ரோ மகா தேஜா வசிஷ்டம் வினயான் வினஹா. இப்படி ரொம்ப மரியாதையோட விஸ்வாமித்ர மகாராஜாவுடைய விஷயங்கள் எல்லாம் க்ஷேமமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டார். கிருத்வா பௌ சுச்சிரம் காலம் தர்மிஷ்டௌதா கதா சுபாஹ முதா பரமயா யுக்தௌ பிரியேதாம் தௌ பரஸ்பரம். அப்படி அவ ரெண்டு பரம தர்மசீலர்கள்லவா வசிஷ்ட முனிவரும் விஸ்வாமித்ர ராஜாவும் ரொம்ப நேரம் ரொம்ப பிரீத்தியோட பேசிட்டு இருந்தானாம். ஏ ரகுநந்தனா, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமோ, வசிஷ்ட பகவான் விஸ்வாமித்ர ராஜாட்ட சொன்னாரா, என்ன சொன்னார், ஆதித்யம் கர்த்துமிச்சாமி பலஸ்யாஸ்ய மகாபல தவ ஜைவா பிரமேயஸ்ய யதார்த்தம் சம்பிரதீச்சமே. விஸ்வாமித்ர ராஜா, உங்களுடைய உங்களுடைய சைன்யத்துக்கும் உங்களுக்கும் ஆதித்யம் அதாவது சாப்பாடு விருந்து போடணும்னு ஆசைப்படுறேன், எங்களுடைய விருந்தை நீங்கள் ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்க, சத்கிரியாம் ஹி பவானேதாம் பிரதீச்சது மயோத்யதாம் ராஜா துவமதித்தி ஸ்ரேஷ்டா பூஜனீய பிரயத்னா. அப்போ நீங்க வந்து விசேஷமான ஸ்ரத்தையோட பூஜை பண்ணக்கூடிய உத்தமமான அதிதியாக்கும் நீங்கள், அப்பேற்பட்ட ராஜாவாக்கும் என்னுடைய இந்த சத்காரத்தை சத்கிரியாம் என்னுடைய இந்த விருந்தை அங்கீகாரம் பண்ணுங்கோ, பிரதீச்சதுஹி அங்கீகாரம் பண்ணுங்கோ, நீங்க ஏத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்ல சொன்னதும் இவர் என்ன சொல்றார், பலமூலேர பகவன் வித்யதேயத்தவாசிரமே பாத்யேனாசமனியேன பகவத் தர்சனே ச பகவானே, உங்களுடைய தர்சனத்தினாலையும் பிரிய வாக்கியனச்ச உங்களுடைய மதுரமான வாக்கியத்தினாலையும் வார்த்தையினாலையும் என்னுடைய மனோரத்தம் பூரா நிறைவேறித்து, நான் வந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறித்து என்னுடைய சஞ்சலம் எல்லாம் நீங்கிட்டுறது, மேலும் இந்த ஆசிரமத்துல நீங்க என்ன ஆதித்யம் பண்ணலையா, பாதி தீர்த்தங்களாலையும் ஆச்சரண தீர்த்தங்களாலையும் பூஜை பண்ணி இங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் தந்து என்ன நல்லா அன்போட என்ன வந்து கடாட்சம் பண்ணியிருக்கேல, இதுவே ரொம்ப பெரிய விஷயம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உத்தரவு வாங்குறார். கடாட்சம் பண்ணுங்கோ என்று சொல்ல, ஏவம் பிரவந்தம் ராஜானம் வசிஷ்ட புனரேவகி யமந்திரயத தர்மாத்மா புன புனரதாரதீஹி. இப்படி சொன்ன ராஜாட்ட வசிஷ்ட முனிவர் சொல்றார், இல்ல இல்ல புனகா புனகா புனகா ஏவ அப்படின்னு மூணு தடவை சொல்றார். திருப்பி திருப்பி திருப்பி நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்ல, அந்த காதிபுத்திரர் வசிஷ்டர் வந்து, ஏ முனிவரா, நீங்க உங்களுடைய திருவுள்ளம் கனியனம் என்னுடைய இது ஏத்துக்கணும்னு சொல்றத அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அந்த ராஜா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னுடைய அபிஷ்டத்தை கேட்டுக்கோ. இங்க வந்து சைன்ய சமேதமா ராஜர்ஷி வந்திருக்கார், அவருக்கு போஜனம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நல்லா சத்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவளுக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் தயாராக்கு. தச்சர்வம் காமது க்ஷிப்ரம் அபிவர்ஷ கிருதே மம காமதேனு. ஷட் ரசம்ல ஆறு ரசங்கள் இருக்கு, எரிவு புளிப்பு மது மதுரம் உப்பு கசப்பு துவர்ப்பு, இதெல்லாம் ஆறு ரசங்கள்லவா, இந்த ஆறு ரசங்கள் சேர்ந்து சாப்பிடணும் ஒரு மனிதன், அப்பதான் நோய்கள் இல்லாம இருக்கும்னு சொல்லுவா. உணவே மருந்து அப்படிங்கறது இதுதான். அப்ப இதெல்லாம் இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அதிசீக்கிரத்துல கொண்டு வாப்பா. காமதேனு ரசேனா பானேன லேஹ்யஜோஷேன சம்யுதம் அன்னானாம் நிச்சயம் சர்வம் சுஜஸ்வ சபலேஸ்வர. காமதேனு பல ரசங்களோட சாப்பிடறதுக்கு ஆசைப்படுவா இவா. பின்ன குடிக்கிறதுக்கு பானம் இல்லவா, பானம் பண்றதுக்கு இந்த பழங்கள் எல்லாம் பழத்துடைய ரசத்தை எல்லாம் கொண்டு வா, அப்படி எல்லா விஷயங்களும் வேகம் கொண்டு வா கொண்டு வாங்கோ அப்படின்னு காமதேனுவை பத்தி வசிஷ்ட முனிவர் சொல்ல அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவே பாலகாண்டே த்விபஞ்சாஷ சர்க ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்த சர்க்கத்துல விஸ்வாமித்ர முனிவர் ராஜா வந்து வசிஷ்ட முனிவருடைய காமதேனுவை கட்டுடுறார். அந்த அது என்ன கதை? சொன்னதும் அப்படியே காமதேனு நிறைவேற்றாளாம். என்னெல்லாம் இச்சம், கரும்போடிய நீர், தேன், பானியங்கள், புஷ்பங்கள்ல பழச்சாறு எல்லாம் கொண்டு வந்து, இப்படி பல மாதிரி பலகாரங்கள் சாப்பாடுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வராம், மேலும் சாப்பாடு சித்ரான்னம் மிருஷ்டன் மிருஷ்டாநானி அப்படிங்கிற பர்வதோபமா மலைகள்ல விளங்கி இருக்கக்கூடிய சூப்பாகாச்ச பருப்பு குழம்புகள், பருப்பு குழம்பு தயிர் மோர் அப்படித்த வகைகள் எல்லாம் அங்க வந்து தென்பட்டது. நானா ஸ்வாதுரசானாம் சட்ரசானாம் ததைவ ச, அதாவது பல பல நிறைய ரொம்ப ருச்சியான நானா சுவாதுரசானம், அதாவது டேஸ்ட் எல்லாம் இல்லாததல்ல, ரொம்ப டேஸ்டோட இருக்கக்கூடியனா ஷட்ரச பரிபூர்ணமான பாத்திரங்கள், அதிருச்சிகரமான மதுர பலகாரங்கள் எல்லாத்தையும் ஆயிரக்கணக்குல, அதான் சைன்யங்கள் எல்லாம் வந்திருக்காளே இல்லையோ, எப்பேற்பட்ட சைன்யம், அக்ஷௌஹிணி சைதம் எல்லாம் வந்திருக்கா, அத்தனையும் பேருக்கும் சாப்பாடு அங்க விளங்கிட்டு. அவெல்லாம் சர்வமாசீத்சு சந்துஷ்டம் ஹிருஷ்ட புஷ்ட ஜனாயுதம் விஸ்வாமித்ரபலம் சர்வம் வசிஷ்டேனாதி தப்பிதம். போதும் போதும் போதும் அப்படின்னு சொல்லும்படியாக, மனசு நிறையும்படியாக, வயறு நிறையும்படியாக அந்த விஸ்வாமித்ரருடைய சைன்யம் பூரா சந்தோஷமா வசிஷ்ட முனிவருடைய அந்த போஜனத்தை சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சார்கள். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். யாரெல்லாம் அப்படிங்கறது சொல்றா, அந்த புற ஸ்திரீகள், பிராமணர்கள், புரோஹிதர்கள், ராஜரிஷிகள் எல்லாரும், அதாவது சாமாத்திய காரியங்கள் எல்லாம் நிர்வாகம் பண்றது மேனேஜர் இல்லவா, மேனேஜர் தொழிலாளிகள், மந்திரி சகிதா மந்திரி மந்திரிகள், சபிருத்தியா பிரித்திய ஜனங்கள், அப்படி எல்லாரும் நிறைஞ்சு மனசு நிறைஞ்சு சாப்பிடுறா. நுட்டு வசிஷ்ட முனிவரை பார்த்து இவர் சொல்றார், விஸ்வாமித்ர ராஜா, பூஜித்தோஹம் த்வயா பிரம்மன் பூஜார்ஹேண சுசத்கிருதஹ ஸூயதாம் அபிதாஸ்யாமி வாக்யம் வாக்ய விசாரத கவாம் ஸ்ருத சஹஸ்ரேண தீயதாம் ஷபலா மம. உங்களுடைய பூஜை எங்களுக்கு ரொம்ப மதிப்புக்குரியதா இருக்கு, ரொம்ப ஸ்ரத்தையோட நீங்கள் சாப்பாடு தந்தேன். மேலும் நான் ஒரு காரியம் கேக்குறேன், நீங்க கவனமா கேளுங்க. துவாம் சதசஹஸ்ரேன தீயதாம் சபலா மம, எனக்கு நான் உங்களுக்கு 100,000 கணக்குல பசுக்களை உங்களுக்கு தரேன், அதுக்கு பதிலாக எனக்கு இந்த காமதேனுவை தாங்கோ. சபலா தீயதாம் மம, சபலத்தை இந்த காமதேனுவை தாங்கோ. ரத்னம் ஹி பகவன் ஏதத் ரத்னஹாரி சபாத்திக, சுவாமின் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்னெல்லாம் வஸ்துக்கள் இருக்கோ, சிரேஷ்டமான விஷயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு தந்து விடுறேன் அப்படின்னு சொல்றத, எனக்கு இந்த காமதேனுவை மட்டும் தாங்கும், ஸ்வஜாதியிலே உத்தமமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரேன் இப்படி எல்லாம் சொல்றத, வசிஷ்ட பகவான் வந்து திருப்பி சொல்ற, நாஹம் சதசஹஸ்ரேண நாபி கோட்டி சதை கவாம் ராஜன் தாஸ்யாமி சபலாம் ராஷி பீத் ரஜதஸ்யவா. ராஜா, பசுக்கள் 100,000 இருந்தாலும் 100 கோடியா இருந்தாலும் வெள்ளி ரஜதஸ்ய அல்லவா, வெள்ளி ஒரு மலை அளவுல தந்தாலும் எனக்கு வேண்டாம், நான் காமதேனுவை தரமாட்டேன், ந தாஸ்யாமி, நான் தரமாட்டேன். ந பரித்யாகமர்ஹேயம் மத்சகாசதரிந்தவ சாஸ்வதி சபலாமுக்கியம் கீர்த்திராத்மபதோ யதா சத்ருநாசனா. இந்த வந்து காமதேனு வந்து கீர்த்தி எல்லாத்தையும் தரக்கூடியது, அப்பேற்பட்ட காமதேனு, எனக்கு இந்த காமதேனுக்கு நிகரா எனக்கு எதுவுமே இல்லை. என்ன நாம் பண்ணக்கூடிய அஸ்யாம் ஹவ்யாம் ச கவ்யாம் ச பிராணயாஸ்திரா ததைவ ச ஆயத்தம் அக்னிஹோத்திரம் ச பலிர் ஹோம ததைவ ச, நாம் பண்ணக்கூடிய தேவகாரியம் பிதிருகாரியம் கார்த்தால பண்ணக்கூடிய சாயங்காலத்துல பண்ணக்கூடிய ஹோமங்கள் பூதபலி தசபூர்ண பூர்ண ஆசாதி கிரியைகள் பிராணசந்தாரணம் மேலும் அக்னிஹோத்திரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காமதேனுக்காக தான், காமதேனு எனக்கு அதுக்குண்டான பலனை தந்து விடுறான். ஸ்வாஹாகாரம் ஷட்காரோ வித்யாச்ச விவிதாஸ்ததா ஆயத்தமத்ர ராஜர்ஷே சர்வமே தன்ன சம்சய. ராஜர்ஷே, ஸ்வாஹா வஷத் அப்படிங்கிற ஹோம மந்திரம் எல்லாம் பல பல வேதம் போன்ற வித்தியைகள் எல்லாம் இதுக்கு அதீனப்பட்டிருக்கு, சந்தேகமே இல்லை, அதனால நான் காமதேனுவை தரமாட்டேன். இப்படி வசிஷ்ட முனிவர் சொன்னதும் விஸ்வாமித்திரர் திருப்பி சொல்றார், என்ன சொன்னார், ஹைரண்ய கக்ஷாக்ரைவேயான் சுவர்ணாங்குஷ பூஷிதான் ததாமி குஞ்சரானாம் தே சஹஸ்ராணி சதுர்தஷ. உங்களுக்கு ஆணைகள் 14,000 ஆணைகளை தரேன், சதுர்தச சஹசிராணி, மேலேயோ தங்கங்கள் தரேன், ஸ்வர்ணத்தினாலே பூட்டப்பட்ட பெரிய நிறைய ஸ்வர்ணங்கள் தரேன், ஹைரண்யானாம் ஸ்வர்ணமயமான வெள்ள குதிரைகளை தரேன், ரதங்கள் தரேன், 8 சதங்கள் அதாவது 800 ரதங்களை தரேன், அப்பேற்பட்ட ரதங்கள். சத்வரதா சஹசிரமேகம் தசச ததாமி தவ சுவ்ரத, 11,000 குதிரைகளை தரேன், வேகதை இருக்கக்கூடிய குதிரைகளை தரேன், நானாவர்ண விபக்தானாம் சவத்சானாம் ததைவ ச ததாமி ஏகாம் கவாம் கோட்டிம் ஷபலாதீய தாமம. பல பல நானாவர்ணம் நிறைய கலர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோட இருக்கக்கூடிய கறக்கக்கூடிய பசுக்களை 1 கோடி உங்களுக்கு தரேன், எனக்கு காமதேனுவை தாங்கோ அப்படின்னு கேக்குறார். அப்போ அவர் சொல்றார், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் நான் தந்து விடுறேன், எனக்கு காமதேனுவை மட்டும் தாங்கோ அப்படின்னு தீமானான விஸ்வாமித்ர ராஜா சொன்னதும் வசிஷ்ட முனிவர் சொல்றார், ந தாஸ்யாமீதி சபலாம் பிராஹராஜன் கதஞ்சன. ராஜா, காமதேனுவை என்னதான் நடந்தாலும் நான் தரமாட்டேன். ஏததேவஹிமே ரத்னம் ஏததேவஹிமே தனம் ஏததேவஹி சர்வஸ்வம் ஏததேவஹி ஜீவிதம், இதுதான் என்னுடைய ரத்னம். ஏததேவஹிமே ரத்னம், இதுதான் என்னுடைய ரத்னம், காமதேனுதான் ரத்னம், காமதேனுதான் என்னுடைய தனம், காமதேனுதான் சர்வஸ்வம், சர்வ சொத்துமே காமதேனுதான், ஏததேவஹி ஜீவிதம், காமதேனுதான் என்னுடைய ஜீவன். தசச்ச பூர்ணமாசச்ச யஜ்ஞாஶ்சைவாப்த தக்ஷிணாஹ ஏததேவஹிமே ராஜன் விவிதாஶ்ச க்ரியாஸ்ததா. ராஜா, தசஹச ஹோம காரியங்கள் அக்னிஹோத்திரங்கள் போன்ற பல விஷயங்கள் எல்லாம் பண்ணினா, பல பல யாகங்கள் நான் நடத்தின வந்துருக்கேன். அதாவது வசிஷ்ட முனிவர் பல பல யுகங்களா இருக்கக்கூடியவர் அல்லவா, இப்போ விஸ்வாமித்ர முனிவர் வந்தவர், அப்போ பல பல யுகங்களா நாம் பண்ணக்கூடிய யாகங்களுக்கெல்லாம் தட்சிணை அப்படின்னு சொல்லுவோமே, அந்த தட்சிணையாக எல்லாமே காமதேனுதான் தரா. நீங்க சொன்னதுக்கெல்லாம் ஈக்குவலே ஆகாது. அப்பேற்பட்ட யாகங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன், அதுக்குண்டான தட்சிணைகளுக்கெல்லாம் ஈடே ஆகாது. நீங்க சொன்னது அதெல்லாம் காமதேனுதான் எனக்கு தந்து இருக்கா. அதுக்கு அந்த கர்மாக்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் அதனுடைய பலன் எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கக்கூடியது காமதேனுதான். அதோ மூலா கிரியா சர்வா மம ராஜன்ன சம்சய பகுனா கிம் பிரலாபேன நதாஸ்யே காமதேஹினாம். ராஜா, என்னுடைய சகலவித அனுஷ்டானங்களுக்கும் இது மட்டும்தான் ஆதாரமா இருக்கிறது. அதுல சம்சயஹனா, அதுல சந்தேகமே இல்லை. பகுனா பிரலாபேன கிம், எந்துக்கு நான் சொல்லணும் இத்திரையெல்லாம், எந்துக்கு நான் சொல்லின்னு இருக்கணும். நிச்சயமாக காமமோ காமதோஹினியும் நதாஸ்யே காமதேனுவை நான் தரமாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையில அந்த சர்க்கம் பூர்த்தி. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்ரிபஞ்சாஷத் சர்கஹ. ஜானகீ காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. மேலும் காமதேனுவால சைன்யங்களை சிருஷ்டி பண்ணின போன்ற கதைகளை நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம். லோகா ஸமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்வீ சஸ்யசாலினி. தேசோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பயாஃ. அபுத்ராஃ புத்ரிணஃ சந்து, புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ. அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம். ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதக நாசனம். ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யத் பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராம பத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நம. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்கிருதே. ருத்ரநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா. அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யாங்க்ரதோ வஜ்ரதரஸ்ய யத் அதிதிர்மங்கலம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜச யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷய சாகரா த்வீபா வேதாலோகா திசச்சதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா. காயேன வாசா மனசேந்திரியேர்வா புத்த்யாத்மனா வா பிரகதிஸ்வபாவாத். கர்வோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத். ஜானகீ காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.